Kada kada kada kadot kajan, para para para para kraman. Kada kada kada kadot kajan, para para para para para para. எங்கிலும் என் கொடி பறக்கணும், புவன முழுதும் என் குரல் ஒலிக்கணும், எதிரிகள் இரு பாதம் பணியணும், சரணாகதி தரும் வரை நடுங்கணும். அதிபலவான் பீமனை மகனடா, அறம் தருகிற தருமறை நுறவடா, சக புதிரனின் சங்கடம் தீர்ப்பவன், சகலரும் தொழும் அன்னவன் தான் இவன். கட கட கட கடோத்கஜன், பர பர பர பராக்கிரமன். கட கட கட கடோத்கஜன், பர பர பர பர பர தங்கம் தங்கம் நான் வச்ச கண்ணு வாங்கவில்லை, தங்கமே தங்கம் தங்கம்.